கண்ணுக்கினிதாகி விளங்கிய காட்சியாளும் என்ன கரிதாகி சிறங்களாளும் வண்ண கொழும் சந்தன சேதகம் மார்பணிந்த அண்ணல் கரியோன்தனை ஒத்தது அவ் ஆசி குன்றம். இந்த பாடலும் சென்ற பாடலை போலவே திருமாலோடு அந்த மலையை சம்பந்தப்படுத்துவதாக இரண்டு பாடல்களுக்கும் இடையே பல பாடல்கள் இருக்கின்றன. வேறு பல வர்ணனைகள் எல்லாம் செய்துவிட்டு இந்த பாடலையும் கம்பர் சொல்லியிருக்கிறார். இது அருகறையே தொகுப்பாசிரியர் எடுத்து கொடுத்து விட்டதனால் சொன்னதையே உடனே திரும்ப சொல்லுவது போன்ற ஒரு தோற்றம் வருகிறது. ஆனால் இரண்டு பாடல்களுக்கு இடையே பல பாடல்கள் வர்ணனை பாடல்கள் இருக்கின்றன மூல புத்தகத்தில். இந்த தொகுப்பு நூலில் இரண்டு அருகருகே இருப்பதனால் திருமாலோடு சம்பந்தப்பட்ட இரண்டு பாடல்கள் பக்கத்தில் போல காட்சி நமக்கு. இதில் என்ன சொல்கிறார் என்றால், அண்ணல் கரியோந்தனை ஒத்தது அவ் ஆசி. அந்த குன்றம், அவர்கள் தங்கிய அந்த சந்திர சைலம், அந்த மலையானது கரியோனை ஒத்தது என்று சொல். கரியோன் என்றால் திருமாலினுடைய நிறம் கருமை என்பதனால் அவனை கரியோன் குறிக்கின்ற வழக்கம் உண்டு. அந்த அடிப்படையில் திருமாலை அந்த வார்த்தையால் திருமாலையில் அது ஒத்து இருந்தது என்று சொல். அது ஒத்து இருந்ததற்கான காரணத்தை சொல்கிறேன். முந்தைய மூன்று அடிகளில் அதற்கான காரணம், அது எந்த விதத்தில் திருமாலை ஒத்து என்பதை வர்ணனை பூர்வமாக நமக்கு எடுத்துக்காட்டு. கண்ணுக்கு இனிதாகி விளங்கிய காட்சியால், அதை பார்த்தாலே கண்ணுக்கு இனிமையாக தரிசனம் தருகிறது அந்த மலை. திருமாலை பார்த்தாலும் திருமாலினுடைய தோற்றமும் பக்தனுக்கு கண்ணுக்கு இனிய ஒரு காட்சியை கொடுக்கக்கூடியதாக. ஆக திருமாலும் கண்ணுக்கு இனிய தரிசனம் தருவார், இந்த மலையும் கண்ணுக்கு இனிய தரிசனத்தை தரும். எனவே அந்த அடி திருமாலுக்கும் மலைக்கும் பொதுவான ஒரு தன்மையாக அமைந்திருக்கும். கண்ணுக்கு இனிதாகி விளங்கிய காட்சி, அந்த மலை கண்ணுக்கு இனிதாக விளங்குகின்ற அந்த காட்சியை உடையதாக இருப்பதன் எண்ணற்கு அரிதாகி இலங்கு சிறங்களாகும். எண்ணவே முடியாத தலைகளை உடையவராக திருமால் இருக்கிறார். திருமாலுக்கு பொதுவாக நாம் ஓவியங்களில் ஒற்றை சிரத்தோடு அவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒற்றை முகமுடையவர் தான் திருமால் என்று நாம் பார்க்கிறோம். பிரம்மதேவனுக்கு தான் நான்கு முகம், சிவனுக்கு ஐந்து முகங்கள் பெரும்பாலான இடங்களில் சொல்லப்படும். ஆனால் ஓவியங்களில் ஒரு முகத்துடன் தான் அவரை பார்க்கிறோம். திருமாலுக்கும் நாம் ஒரு முகத்தோடு தான் ஓவியங்களில் காட்சி அளிப்பதை காண நேரிடும். ஆனால் திருமாலை பற்றி சொல்லும் போது சில நூல்களில் திருமால் ஆயிரம் தலைகளோடு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருமாலின் சிறங்கள் ஆயிரம், அவனுடைய விஸ்வரூபத்தில் அவனுக்கு ஆயிரம் சிறங்கள் உண்டு. ஆயிரம் சிறங்களோடு நீண்ட நெடிய தோற்றம் உடையவனாக அவன் காட்சி அளிப்பான். அவனுடைய பரிபூரண தன்மையில் அவன் அவ்வாறு தோன்றுவான். புராணங்களில் சில இடங்களில் வருகிறது. அந்த அடிப்படையே இங்கு எடுத்துக்கொள்கிறார் கம்பர். எப்படி திருமாலுக்கு கணக்கிட முடியாத தலைகள், ஆயிரம் தலைகள் கணக்கிட முடியாது, எண்ணற்கு அரிதாகி இலங்கு சிறங்கள், எண்ணுவதற்கு அரிதாகி விளங்குகின்ற தலைகள் என்ற அர்த்தம் அந்த அடிக்கு அர்த்தம். ஆயிரம் தலைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. ஆயிரம் என்பதை எண்ணுவதற்கு அரிய தலைகள் என்று இங்கு கம்பர் சுட்டியிருக்கிறார். திருமாலுக்கு ஆயிரம் தலைகள் இருப்பது போல இந்த மலைக்கு, இந்த சந்திரசலம் சைல மலைக்கு எண்ணற்ற சிகரங்கள் இருக்கின்றன. கணக்கிட முடியாத சிகரங்களோடு அது காட்சியளிக்கும். ஆகாயத்தை அளாவுகின்ற சிகரங்களோடு அது தரிசனம் தருகிறது. திருமால் எப்படி ஆயிரம் தலைகளோடு தரிசனம் பெறுகிறாரோ அதே போல மலை கணக்கற்ற சிகரங்களோடு காட்சி தெரியும். அந்த சிரம் என்ற வார்த்தை திருமாலோடு சம்பந்தப்பட்டு நாம் பார்க்கும்போது தலையை குறிக்கும், மலையோடு சம்பந்தப்பட்டு நாம் பார்க்கும்போது அது சிகரங்களை குறிக்கும். சிரம் என்றால் சிகரம், தலை, இரண்டு இரண்டு பொருளும் தரக்கூடிய வார்த்தை சிரம் என்பது. சிரம் என்பதை தலை என்ற பொருளில் இப்போது கூட நடைமுறையில் நாம் பயன்படுத்தத்தான் செய்யும். சிரசாசனம் என்றெல்லாம் யோகாசனத்தில் சொல்லுவாங்க. அது தலையை கீழே வைத்து கொண்டு கால்களை மேலே உயர்த்தி செய்யக்கூடிய ஆசனம், தலைகீழாக நிற்கக்கூடிய ஆசனம். அதனால் அதற்கு சிரசாசனம். அங்கு அந்த சிரம் அந்த இடத்தில் சிரசை ஊன்றி கொண்டு செய்யக்கூடிய ஆசனம் என்பதனால் அதற்கு சிரசாசனம் என்ற பெயர். அதே போல பேருந்துகளில், தமிழக பேருந்துகளில் நீங்கள் ஒரு வாசகம் எழுதி வைத்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். தரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் என்று எழுதி வைத்திருப்போம். அது ஒரு அழகான சொற்றொடர். தலையையும் கையையும் வெளியே நீட்டாதீர்கள் என்று எழுதி வைத்திருந்தால் அது ஒரு சாதாரண சொற்றொடராக இருக்கும். அதனால் அதையே கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் என்று எழுதும் போது அந்த சொற்றொடரில் ஒரு அழகு சேர்ந்து விடுகிறது. அவ்வாறு பேருந்துகளில் எழுதி வச்சு வைத்திருந்திருப்பதை நீங்கள் பார்த்திருந்தது. அந்த அன்பும் சிரம் என்பது தலையை குறிக்கும் விதமாக பயன்படுத்தும். சிரம் என்பது தலை. அது மலைக்கு வரும்போது மலைக்கு சிலை தலை எது, அதனுடைய சிகரம் தானே மலைக்கு தலை. எனவே சிரம் என்பது சிகரத்தையும் குறிக்கிறது. அப்படி எண்ணற்ற சிகரங்களை உடையதாக அந்த மலை இருப்பதனால் 1000 தலைகளை உடைய திருமாலுக்கு இணையாக அது ஆகிவிடும். அதனால் அதையும் கம்பர் இணைத்துக் கொள்ளும். கண்ணுக்கு இனிதான காட்சி உடையதாக அது இருக்கிறது. அதனாலும் எண்ணற்ற சிகரங்களை உடையதாக அந்த மலை இருக்கிறது. அதனாலும் அடுத்து மேலும் சொல்லுகிறார், வண்ண கொழும் சந்தன சேதகம் மார்பணிந்த அண்ணல் கரியோந்தனை ஒத்தது அவ்வாசில். திருமாலினுடைய மார்பில் அவர் சந்தன குழம்பை பூசியிருப்பார். அது பொதுவாக ஆடவர்கள் மார்பில் சந்தனத்தை பூசுவது அந்த கால வழக்கம். அது ஒரு அணியாகவே அவர்கள் அந்த காலத்தில் அமைந்திருந்த பெரும்பாலும் அவர்கள் வெற்று மார்பினராகத்தான் இருப்பார்கள். ஆண்கள் மேலே மேலா மேல் இப்போது இருப்பது போல சட்டை அணியக்கூடிய வழக்கம் அப்போது, மேல் துண்டு போர்த்தி இருப்பார்கள். வெற்று மார்போடு தான் காட்சி அளிப்பார்கள். அப்போது அவர்கள் சந்தனத்தை அந்த மார்பில் அணிந்திருப்பது பொதுவான ஒரு வழக்கம் நாம் இலக்கியங்களில் பார்க்கிறோம். இலக்கியம் என்பது நடைமுறையை பிரதிபலிப்பதாகத்தானே இருக்கும். ஆண்கள் இலக்கியத்தில் ஆண்கள் சந்தனம் மார்பில் பூசி இருக்கிறார்கள் என்பதை நாம் பல இடங்களில் பார்ப்பதனால் அந்த காலத்தில் ஆடவர்கள் பொதுவாக மார்பில் சந்தனம் அணிந்து கொண்டு வெளியே வரக்கூடிய வழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள் நாம் அனுமானிக்க முடியும். இப்படி மனிதர்களுடைய தன்மைகளை இறைவனுக்கும் ஏற்றி சொல்வது ஒரு இயல்புதான். மனிதன் எந்த ரூபத்தில் இருக்கிறானோ அப்படித்தான் நாம் இறைவனையும் கற்பனை செய்து கொள்கிறோம். ஒரு சிங்கம் கற்பனை செய்யக்கூடிய ஆற்றல் உடையதாக இருந்திருந்தால் அது கடவுள் குறித்த சிந்தனைக்கு ஆட்பட்டால் அது கடவுளை குறித்து எப்படி ஓவியம் தீட்டும் என்றால் அது அந்த கடவுளுக்கு 4-5 வாள்கள் இருப்பது போலவோ, பிடரி மயிர் இன்னும் அதிகமாக கொத்தாக இருப்பது போலவோ, இன்னும் 2-3 சிங்கத்தலைகள் உடையவராக அந்த கடவுள் இருப்பது போலவும் அந்த சிங்கம் ஓவியம் தீட்டலாம். நாம் மனிதர்கள் தீட்டுவதனால் கடவுள் உருவங்களை எல்லாம் மனிதருடைய முகங்கள் அமையத்தான் நாம் தீட்டி வைத்திருக்கிறோம். கூடுதலாக கடவுள் இன்னும் சிறப்பம்சம் உடையவர் என்பதை காட்டுவதற்காக அவருக்கு 4 கைகள் இருப்பது போல, 8 கைகள் இருப்பது போல, 4-5 முகங்கள் உடையவர் போல நாம் தீட்டி வைத்திருக்கிறோம். அது நம்முடைய கற்பனையில் கடவுளை நாம் உருவாக்கி கொண்டோம். அப்படி மனிதர்கள் மார்பில் சந்தனம் பூசுவதனால் திருமாலும் சந்தனம் பூசி இருப்பதாக அப்படி ஒரு கற்பனையை புராணங்களில் செய்து வைத்திருக்கிறார். வண்ண கொழும் சந்தன சேதகம் மார்பணிந்தது. அந்த சேதகம் என்ற வார்த்தை ஒரு அரிய வார்த்தை. சந்தன சேதகம் என்றால் சந்தன குழம்பு. அந்த சேதகம் என்ற வார்த்தையை நாம் அதிகமாக இலக்கியங்களில் பார்க்க முடியாது. அரிதாக ஒரு சில இடங்களில் வந்திருக்கு, சீவக சிந்தாமணியில் வந்திருக்கு. இந்த சந்தன குழம்பு என்ற பொருளிலேயே வருகிறது. அதாவது சந்தனத்தை நனைத்து அதை கலவையாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு அது சந்தன சேதகம். அப்படி சந்தன சேதகத்தை மார்பணிந்த அண்ணல் கரியோந்தனை அந்த குன்றம் ஒத்தது என்று சொல்லும். எதனாலெல்லாம் அது ஒத்திருக்கிறது என்றால் கண்ணுக்கு இனிதாக அது காட்சியளிக்கிறது, அதனாலும் கணக்கற்ற சிகரங்களை கொண்டிருக்கிறது, அதனாலும் கண்ணுக்கு இனிய காட்சியுடைய அந்த திருமாலை போலவும் எண்ணற்ற சிரங்களை உடைய அந்த திருமாலை போலவும் அந்த மலை காட்சி அளித்தது என்று சொல்லி இன்னும் இந்த மூன்றாவது அடையையும் திருமாலோடையும் திருமாலுடனும் மலையோடையும் நாம் சம்பந்தப்படும். திருமால் சந்தன சேதகம் மார்பில் அணிந்திருக்கிறார் என்று வருகிறது. சந்தனத்தை மார்பில் அணிந்திருக்கிறார் என்று மலையும் சந்தன மரங்களை தன்னுடைய நடு இடத்தில் பெற்றிருக்கும். மலைக்கு மார்பு பகுதி எது என்றால் மலையின் மையப்பகுதி தான் மார்பு பகுதி. அந்த மைய இடங்களில் சந்தன மரங்கள் வளர்ந்திருக்கும். அதனால் சந்தன மரங்களை அதுவும் சந்தனத்தை மார்பில் தரித்திருப்பதாக ஒரு அர்த்தம் வந்தது. சந்தனத்தை தன் மார்பில் மலையும் தரித்திருப்பதாக வந்தது. அதுவும் அந்த மலைக்கும் திருமாலுக்கும் ஒரு பொதுவான அடியாக கம்பர் அமைத்தது. அப்படி அமைத்து அண்ணல் கரியோந்தனை ஒத்தது அவ்வாசில் பெருமைக்குரியவனாகிய அண்ணல் என்றால் பெருமைக்குரிய பெரியோன் என்றார். பெரியோனாகிய அந்த கரியோனை அந்த குன்றம் ஒத்தது என்று அந்த குன்றத்திற்கு ஒரு அடை கொடுக்கிறார். ஆசில் குன்றம் ஆசு மாசு காசு இவையெல்லாம் ஒத்த பொருள் உடைய சொற்கள் என்று நாம் சொல்லலாம். மாசு என்ற வார்த்தை தான் இப்போது நடைமுறையில் நாம் பயன்படுத்துகிறோம். அதற்கு இணையான பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் தான் ஆசு என்ற வார்த்தை காசு என்ற வார்த்தை. ஆசு மாசு காசு இவை மூன்றுமே அந்த குற்றம் என்ற பொருளை தருகிறது. ஆசில் குன்றம் என்றால் குற்றம் இல்லாத குன்றம், எந்த குற்றமும் எந்த குறையும் இல்லாத செழுமை வாய்ந்த ஒரு மலைக்குரிய பண்புகள் அனைத்தும் நிறைந்த அது குன்றம் அது என்பதனால் அதை ஆசில் குன்றம் என்று கம்பர் குறித்தது. அப்படிப்பட்ட குன்றமானது திருமாலை ஒத்திருந்தது என்று இந்த பாடலை அமைத்திருந்தார். இதில் சந்தேகங்கள் இருந்தால் இளங்கன ஒளிர் ஒளிர ஒளிர்ந்து இருப்பது அரிதாக இளங்க. ஆமா, இளங்குதல் என்றால் ஒளிர்தல் அல்லது விளங்குதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த இடம் அரிதாகி விளங்கிய சிறங்களாலும் என்று விளங்கக்கூடிய சிறங்களாகும். இளங்கு சிரம் அது வினைத்தொகையாக அமைந்தது. இளங்கு சிரம் அது வினைத்தொகை சொற்றொடர். ஐயா, இதுல ஒரே பாடல் இரண்டு இரண்டுவற்றை குறிக்கிறது இல்லையா? இது ஒரு சிறப்பான ஒரு அணி மாதிரி நம்ம பார்க்கலாமா? அது இது சிலேடை சிலை சிலேடையாக சொல்லுவோம். சிலேடை அணி சிலேடை திருமாலுக்கும் மலைக்கும் சிலேடை என்று எடுத்து இவர் பாடியிருப்பார் அல்லவா. காலமேகம் இந்த மாதிரியான பாடல்கள் நிறைய பாடி. நஞ்சிருக்கும் நாதர்முடி மேல் இருக்கும் பெஞ்சினத்தில் பல்பட்டால் மீளாது மிஞ்சவே தேம்பாயும் திருமலை ராயன் நாட்டில் பாம்பாகும் வாழைப்பழம் வாழைப்பழம் என்று ஒரு பாடல் உதாரணமாக நாம் சொல்லுவோம். அதில் வாழைப்பழத்துக்கும் பாம்புக்கும் ஒப்புமைப்படுத்தி பாடியிருப்பார். நஞ்சு இருக்கும் பாம்பில் நஞ்சு இருக்கும், நஞ்சு என்றால் விஷம். வாழைப்பழம் நைந்திருக்கும், நைந்திருக்கும் என்பதை நாம் பேச்சு வழக்கில் பழம் மிகவும் நஞ்சிருக்கு நஞ்சிருக்கு என்று சொல்லுவோம். அது அந்த பேச்சு வழக்காக நாம் அந்த இடத்தில் எடுத்துக்கொள்ளும். வழக்குக்கு எடுத்துக்கொள்ளும் போது அந்த வார்த்தையை பேச்சு வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாம்புக்கு எடுத்துக்கொள்ளும் போது இலக்கிய வழக்காகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். பாம்புக்கு நஞ்சு விஷம் இருக்கும், பழம் நஞ்சு இருக்கும், அதாவது நைந்து போய் இருக்கும், நஞ்சு இருக்கும், நாதர் முடி மேல் இருக்கும். நாதர் என்பது அங்கு சிவபெருமானை குறிக்கிறது. நாதர் முடியின் மேல் இருக்கும், சிவபெருமானுடைய தலையின் மேலாக பாம்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதே சிவபெருமானுடைய தலையில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யப்படும் போது இந்த வாழைப்பழமும் ஏரியா இருக்கும். ஆக வாழைப்பழமும் சிவபெருமானுடைய தலை மீது அமரக்கூடிய தன்மை உடையதாக ஆகிவிடும். ஆக அது வாழைப்பழத்துக்கும் பாம்புக்கும் பொதுவான தன்மை ஆகிவிடும். அடுத்து சொல்கிறார், நஞ்சிருக்கும் நாதர்முடி மேல் இருக்கும். நஞ்சிருக்கும் இடையில் இன்னொன்று சொல்லியிருப்போம், நஞ்சிருக்கும் தோல் உரிக்கும் என்று சொல்லியிருப்போம். தோல் உரிக்கும், பாம்பு அடிக்கடி தோலை உரித்து போடும். அது நாம் கிராமங்களில் பார்த்திருப்போம். அப்போ அங்கங்கே பாம்பு சட்டைகள் கிடைக்கும், அதை அப்படி உரித்து போட்டு விட்டு போகக்கூடிய தன்மை உடைய. வாழைப்பழமும் உரிக்கும் என்பதை நாம் அந்த இடத்தில் பிறவினை பொருள் தந்ததாக எடுத்துக்கொண்டு அந்த தோல் உரிக்கப்படும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் முற்றிய முற்றி கனிந்த வாழைப்பழங்கள் தானாகவே தோல் வெடித்து தானாகவே தோலை உரித்து விடும். சில நேரங்களில் நாம் பார்ப்போம், சில வாழைத்தார்களில் அப்படியே தோல் உரிந்து கூட சில வாழை பழங்களை நாம் பார்க்கணும், அப்படி வெடித்து அதை உரிந்து நிற்கும். ஆக அதுவே உரிப்பதாக கூட எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நம்மால் உரிக்கப்படும் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த வாழை பழத்துக்கோட அதை ஒப்பிட்டு நாம் பார்த்துக்கணும். அது ஆக நஞ்சிருக்கும் தோல் உரிக்கும் நாதர்முடி மேலிருக்கும், வெஞ்சினத்தில் பல்பட்டால் மீளாது. பாம்பு கோபத்தோடு அதனுடைய பல்லை நம் மீது பதித்து விட்டால் அவ்வளவுதான், நம் உயிர் அதன் பிறகு மீளாது என்ற பொருள் தருகிறது. வெஞ்சினம் என்றால் கறி வகை, இந்த நாம் கூட்டு பொரியல் எல்லாம் வைக்கிறோம் அல்லவா, அதற்கு வெஞ்சினம் என்ற ஒரு பொருள் உண்டு. அதில் வாழை பழம் சேர்த்து செய்யப்படக்கூடிய கறி வகைகள், அதில் அந்த கறி வகையை எடுத்து நான் சாப்பிட்டால் அது வாழை பழம் தானே, வாயில் வைத்தாலே லவக்கென்று அது உள்ளே போய்விடும், அவ்வளவுதான், அது அப்புறம் வெளியே வர்றதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் வெஞ்சினத்தில் பல் பட்டல், நமது பல் அதன் மேல் பதிந்து விட்டால் அதன் பிறகு அந்த பழம் வெளியே வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதனால் வெஞ்சினத்தில் பல் பட்டால் மீளாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இவ்வாறாக பழத்துக்கும் பாம்புக்கும் சிலையடை கம்பர் அமைத்திருப்பார். அதை போன்ற ஒரு சிலையடை தான் இங்கு மலைக்கும் திருமாலுக்கும் வந்திருக்கிறது. இந்த மாதிரியான பாடல்களை நிறைய பார்க்கலாம் காலமேக புலவர். சிறப்பையா, கொழும் என்ற வார்த்தைக்கு இதன் பொருள் இருக்கா? கொழும், கொழும் கொழும் என்றால் நல்ல செழுமையாக என்றார். கொழுமை செழுமை இரண்டும் ஏறக்குறைய ஒரே பொருள் தரும். கொழுத்து இருக்குன்னு சொல்லுவாங்க, கொழுத்து இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அது இந்த இந்த அடியில் இருந்து வரக்கூடும். கொழுமை என்பதில் இருந்துதான் கொழுத்து இருக்கிறது என்ற சொல்லை நான் சொல்லுவேன். சந்தனம் என்றால் நல்ல நன்றாக நிறைய அள்ளி தடவப்பட்ட சந்தனம் என்றார். ஐயா, இப்போ சந்தன மரமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மலையில் இருக்கு அப்படின்னு அது மாதிரி எடுத்துக்க முடியுமா? ஆமா, அதுதான் இது. இந்த இடத்துல மலையோடு நாம் சம்பந்தப்படுத்தும் போது மலையினுடைய நடுப்பகுதி, மலையினுடைய மார்பு பகுதியில் சந்தன மரங்கள் எல்லாம் நிற்கின்றன. பட் ஆனால் சந்தன மரங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சந்தனம் இருப்பது போல தெரியாது, அது வந்து வாசனை தான் இருக்கும். தவிர மரம் வந்து நான் சாதாரண மரம் மாதிரி தானே இருக்கும். சந்தன மரம் வந்து மலைக்கு நடுவில் அப்படி தெரியுமான்னு தெரியல, சந்தனம் போல காட்சி அளிக்காது இல்லையா? காட்சியை நம்ம எடுக்கூடாது. அதாவது சந்தனம் இருக்கு, திருமாலினுடைய மார்பிலும் சந்தனம் இருக்கு, மலையினுடைய மார்பிலும் சந்தனம் இருக்கு. அவ்வளவுதான், அந்த பொதுத்தன்மை அவ்வளவுதான். நம்ம அதற்கு பிறகு அதை காட்சியை அளிக்கிறது என்பதெல்லாம் இருக்கு, இருக்கு ரெண்டு பேர் மார்பிலையும் இருக்கு, அதனால ஒத்துருக்கு. சரி அது சரி எந்த அளவுக்கு நமக்கு பொருத்தமா இருக்கோ அந்த அளவு எடுக்கும். அதான் நம்ம என்ன மலையை பார்த்து அது என்ன திருமால் மாதிரி தெரியுது, இது ஒரு அற்பனை அவ்வளவுதான். இப்படியே நம்ம திருமலை பார்ப்பது போலவா மலையை பார்க்கிறோம் என்றால், அந்த நெடிய தோற்றத்திற்கு திருமால் போன்ற நெடிய தோற்றம் என்று சொல்லலாமே. திருமாலினுடைய வடிவம் வேறு, மலையினுடைய வடிவம் வேறு. திருமால் அதனுடைய வடிவம் அது வேறு, மலை என்பது ஒரு அகன்று மேலே போக போக குறுகி அதனுடைய வடிவ தோற்றமே வேறு. அதை நாம் திருமாலின் திருமாலைப் போல காட்சியளிக்கிறது என்று நாம் ஒருபோதும் மலையை பார்த்து என்றைக்கும் பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் இவ்வாறு கற்பித்து சொல்லுவது கவிஞர்களுடைய கற்பனை ஆற்றலுக்கு ஒரு சவால், அவ்வளவுதான். அவர்கள் அப்படி தோன்றாததையும் தோன்ற வைத்து விடுகிறார்கள், அதுதான் அவர்களுடைய திறமை. திருமால் மாதிரி நமக்கு தோன்றவில்லை, ஆனால் திருமால் மாதிரி இருக்கிறதாக அவர்கள் காட்டி விடுகிறார்கள், அதுதான் அவர்களுடைய திறமை. அது எப்படி இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். அங்கு ஏற்கனவே அருவி திருமாலினுடைய மார்பில் அணைக்கப்பட்ட உத்தரியத்தை போன்று இருந்தது என்று சொன்னார். நாம் அப்படி சிந்தித்து பார்த்தால் அது அப்படித்தான் தெரியும். ஓ, ஒரு வெண்ணிற ஆடை போலதான் தெரியும். அது மலையில் இருந்து கொட்டும் போது தூரத்தில் இருந்து பார்த்தால் ஏதோ வெண்ணிற துணி ஒன்று அங்கு மலையில் இருந்து கீழே விரிந்து தொங்கிக் கொண்டிருப்பது போல தெரியும். அப்படி பார்த்தால் அப்படித்தான் தெரியும். அப்படி தெரிய வைக்கிறார்கள் கவிஞர்கள், அதுதான் அவர்களுடைய. வேறு சந்தேகங்கள் இல்லையா? ஏன் இதுல பாடல்ல இந்த காட்சியாலும் சிறங்களாலும் அப்படின்னு நம்ம சாதாரண வார்த்தைகள்ல சொல்றது அந்த மாதிரி சொல்லுவோம், காட்சிகளாலும் இதனாலும் இவர் அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, அதே அதே பொருள் தான். அதாவது அந்த காட்சியாலும் அந்த சிறங்களாலும் ஒத்தது, அதனால அது ஒத்ததுன்னு சொல்றேன். அது காரணம் காட்சியாலும் சிறங்களாலும். அதாவது அவன் நன்றாக படித்ததாலும் இரவு பகல் இடைவிடாது பயந்து பயந்து கொண்டே இருந்ததாலும் தேர்வில் வெற்றி பெற்றான் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த உம் சேர்த்து அதனால் அவன் வெற்றி பெற்றான் என்று சொல்வது போல, ஒரு காரணத்தை இப்படி அடுக்குவது போல அடுக்கி இருக்கிறார். காட்சியாலும் சிறங்களாலும் ஒத்தது, அந்த ஒத்தது என்பதோடு அது சேரும். அந்த காட்சியாலும் சிறங்களாலும் என்று அடுக்கக்கூடிய அடுக்கு என்பது ஒத்தது என்பதோடு போய் சேரும். சரிங்க. அடுத்து பூக்கொய் பாடலம். அதாவது மலையில் தங்கியிருந்ததை நாம் பார்த்தோம். அங்கு அவர்கள் கூடாரம் அமைத்து அந்த இரவை அந்த மலையில் போக்கினார்கள். மலையெல்லாம் சுற்றி வந்தார்கள், பார்த்தார்கள், ரசித்தார்கள். அந்த மலை வனப்புகளை எல்லாம் கம்ப காட்சிப்படுத்தி இருக்கிறார் அந்த பொழுது. இப்போது அடுத்து பூக்கொய் பாடலாம் வருகிறது. இதனுடைய சந்தர்ப்பம் எப்படி என்றால், மறுநாள் விடிந்து விட்டது. அந்த விடியலையே மிக அருமையாக ஒரு பாடலில் சொல்லுவார். அந்த சூரியன் தோன்றிய காட்சியை மிக அருமையாக வர்ணித்து, சூரியன் அங்கு உதயகிரியில் இருந்து வெளிவந்த அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், பூனை பிளந்து கொண்டு நரசிங்கம் வெளிப்பட்டது போல் இருந்தது. நரசிங்கம் 1000 கரங்களோடு தூணுக்குள் இருந்து வருகிறது. அதனுடைய அந்த இடரி மயிர்கள்லாம் சிலிர்த்து கொண்டு அந்த நரசிங்கம் வெளியே வருகிறது தூணுக்குள் இருந்து. அது போன்று இருந்தது என்று சூரிய உதயத்தை சொல்கிறார் கம்பர். அந்த மலைக்குள் இருந்து அது வெளியே வருகிறது. எப்படி நரசிங்கத்திற்கு 1000 கரங்கள் இருந்தனவோ அதை போல கிரணங்கள், அந்த ஒளிக்கதிர்கள், அந்த சூரியனிடம் அவ்வளவு கிரணங்கள், 1000 கணக்கான கிரணங்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு தன்மையோடு அந்த சூரியன் உதயமானான் என்று நரசிங்கத்தின் சூரியனுடைய தோற்றத்தோடு சூரிய தோற்றத்தை ஒப்புமைப்படுத்தி அந்த சூரியோதய காட்சியை வர்ணித்திருப்பார் கம்பர். அந்த பாடல் இங்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி சூரிய உதயமாகி விடிகிறது. விடிந்த பிறகு அவர்கள் மீண்டும் பயணத்தை தொடர்கிறார்கள். அப்படி தொடர்ந்து கொண்டே இருப்பவர்கள் உச்சி போதானவுடன் ஒரு இடத்தில் தங்குகிறார். ஒரு சோனை நதிக்கரையில் ஒரு சோலையில் தங்குகிறார். அந்த சோலையில் தங்கக்கூடிய அவர்கள் அந்த சோலை பகுதியில் உள்ள பூக்களை எல்லாம் பறித்து விளையாடுகிறார். பூவனத்தை பார்த்தால் எல்லோருக்கும் ஒரு கொண்டாட்டம் வந்துவிடும் அல்லவா, பூக்களை பறிப்பதும் ஒருவருக்கொருவர் சூடிக்கொள்வதும் மாலையாக தொடுப்பதும் அந்த பூக்களை எல்லாம் விதந்து விதந்து இது இந்த பூ இது அந்த பூ இந்த பூ நம்ம ஊரில் பார்க்க முடியாத பூவாக இருக்கிறது, இது ஒரு அரிய வகை பூ என்றெல்லாம் பேசுவதுமாக கொண்டாடி களிப்போம் அல்லவா. அதை போன்ற அந்த கொண்டாட்ட காட்சிகளை அந்த பூக்கோவில் படலத்தில் சொல்லுகிறார். மிக அற்புதமாக எப்படி எப்படியெல்லாம் வர்ணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் வர்ணித்திருக்கிறார். 30க்கும் மேற்பட்ட பாடல்கள் இந்த பகுதியில் இருக்கும். அதிலிருந்து ஒரே ஒரு பாடல் இங்கு எடுத்து கொடுக்கப்பட்டது. நதியினும் குளத்தும் பூவா நளினங்கள் குவளையோடு மதினுதல் வள்ளி பூப்ப நோக்கிய மழலை தும்பி அதிசயம் எய்தி பூப்பு வீழ்ந்தன அழைக்க போகா புதியன கண்ட பொழுது விடுவரோ புதுமை பார்ப்பார். இந்த பூவனத்திற்குள் பெண்கள் எல்லாம் வருகிறார்கள். அங்கு ஏற்கனவே பூக்களில் வண்டுகள் மொய்த்து கொண்டிருந்திருக்கும். அந்த வண்டுகள் எல்லாம் இப்போது இந்த பூவனத்திற்குள் புதிதாக பூங்கொடிகள் வந்திருப்பது போலவும் அந்த பூங்கொடிகளில் அரிதாக பூக்கள் பூத்திருப்பது போலவும் அதிசய காட்சியை காணுகின்றன. அந்த வண்டுகளுக்கு அப்படி தோன்றுகிறது. பொதுவாக தாமரை குவளை போன்ற பூக்கள் நீர்ப்பூக்கள், அவற்றை நாம் நீர்நிலைகளில் தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த பூக்கள் எல்லாம் இப்போது தரையில் பூத்து விட்டன, இது என்ன ஆச்சரியம் என்பது போல அந்த வண்டுகள் நோக்குகின்றன. அந்த வண்டுகள் அப்படி எதை நோக்குகின்றன என்றால் பெண்களைத்தான் அப்படி நோக்குகின்றன. அந்த பெண்கள் பெண்களாக தெரியவில்லை அந்த வண்டுகளுக்கு. பெண்களுடைய தோற்றமே எப்படி இருக்கிறது என்றால் ஒரு பூங்கொடி, ஒவ்வொரு பெண்ணும் ஒரு பூங்கொடியாக அந்த வண்டுகளுக்கு காட்சி அளிக்கிறாள். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு பூங்கொடியாக அந்த வண்டுகளுக்கு காட்சி அளிக்கிறாள். அந்த பூங்கொடியும் சாதாரண பூங்கொடி அல்ல. அந்த பூங்கொடியில் தாமரை பூக்களும் குவளை பூக்களும் பூத்திருக்கின்றன. இது ஆச்சரியம் அல்லவா? தாமரை பூக்களும் குவளை பூக்களும் தண்ணீரில் மலரக்கூடியவை, ஆனால் இப்போது தரையில் பூங்கொடிகளில் இவை பூத்திருக்கின்றனவே என்று வண்டுகள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறது. பெண்களினுடைய தோற்றம் அந்த வண்டுகளுக்கு அவ்வாறு தெரிகிறது. ஒரு பூங்கொடியில் தாமரைகளும் குவளைகளும் பூத்திருப்பது போல ஒவ்வொரு பெண் மகளும் அந்த வண்டுகளுக்கு காட்சி அளிக்கிறார். இப்படி பார்த்த அந்த வண்டுகள் மிக்க ஆச்சரியமுற்று, ஆகா நாம் இந்த சோலையில் இதுவரைக்கும் இப்படி ஒரு அபூர்வமான பூங்கொடிகளை பார்த்தது இல்லையே, இப்படி புதுமையான பூங்கொடிகள் அதிசயமாக இன்றைக்கு உண்டாகி இருக்கிறவே என்று நினைத்து அத்தனை வண்டுகளும் மற்ற பூக்களில் மொய்த்து கொண்டிருந்த அத்தனை வண்டுகளும் ஆய்ந்து வந்து இந்த பெண்களினுடைய முகத்திலும் கண்களிலும் மொய்க்க தொடங்கிவிட்டன என்று கம்பர் சொல்கிறார். அப்படி மொய்த்ததனால் அந்த பெண்கள் எல்லாம் பயந்து அந்த வண்டுகளை விரட்டுகிறார். ஆனால் அந்த வண்டுகளோ விடுவதாக தெரியவில்லை. இப்படி அதிசயமான பூக்களை நாம் பார்த்ததே இல்லை, இவற்றில் தேன் எடுக்காமல் விடக்கூடாது என்று அவர்களுடைய முகத்தின் மீதும் கண்களின் மீதும் வந்து மொய்க்கின்றன என்று கம்பர் ஒரு வர்ணனையை காட்சிப்படுத்தி நமக்கு இங்க காட்டுகிறார். அந்த பாடல் தான் இது. நதியினும் குளத்தும் பூவா நளினங்கள் குவளையோடு மதிநுதல் வள்ளி பூப்ப. மதிநுதல் வள்ளி, வள்ளி என்றால் கொடி என்று அர்த்தம். வள்ளி, வள்ளி என்றால் கொடி, பூவள்ளி என்றெல்லாம் சொல்லுவார். சென்னைக்கு அருகாமையில் ஒரு ஊர் பூவிருந்த வள்ளி என்று அந்த ஊர். பூவிருந்த வள்ளி என்றால் பூ, பூ பொருந்தி இருக்கக்கூடிய கொடி என்று அர்த்தம். பூ இருந்த வள்ளி என்றால் பூ பொருந்தி இருக்கக்கூடிய கொடி என்று அர்த்தம். வள்ளி என்றால் கொடி. மதிநுதல் வள்ளி பூப்ப. அந்த கொடியை பற்றி, அது எப்படிப்பட்ட கொடி என்றால் மதிநுதல் வள்ளி. அந்த கொடிக்கு நிலவு போன்ற நெற்றி இருக்கிறது என்று கம்பர் சொல்லுகிறார். நிலவு போன்ற நெற்றியை உடைய வள்ளி பூங்கொடியானது பூப்ப. அவை பூக்கின்றன. எவற்றை பூக்கின்றன என்றால் நளினங்கள் குவளையோடு பூப்ப. தாமரைகளை குவளையோடு அந்த பூங்கொடி பூத்திருக்கின்றன என்று சொல்லு. அந்த தாமரைகள் எப்படிப்பட்ட தாமரைகள் என்றால் நதியிலும் குளத்தும் பூவான் நளினங்கள். நதியிலும் குளத்திலும் பூக்காத தாமரைகளை குவளை மலர்களோடு சேர்த்து இந்த நிலவு போன்ற நெற்றியை உடைய பூங்கொடி பூத்திருக்கிறது. அவ்வாறு அது பூத்திருப்பதனால் நோக்கிய மழலை தும்பி, அவற்றை பார்த்த அந்த தும்பிகள், தும்பி என்பது வண்டை குறிக்கக்கூடிய வார்த்தை. அது பல இடங்களில் பயின்று வரக்கூடிய வார்த்தை தான் தும்பி என்றால் வண்டு. கிராமத்தில் கூட சில வண்டுகளை தும்பி என்று சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கு. தும்பி என்பது வண்டுகளில் ஒரு இனம் என்று சொல்லக்கூடிய, வண்டுகளின் ஒரு பிரிவு, அந்த பிரிவை தும்பி என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் கிராமத்தில் இருக்கிறது. ஆனால் பொதுவாக எல்லா வண்டையுமே தும்பி என்று சொல்லக்கூடிய ஒரு மரபும் இங்கு போகுது வண்டு என்ற பொருளில் வந்திருக்கிறது. மழலை தும்பி என்றால் மழலை பேச்சு போல இனிமையாக ரீங்கரிக்க கூடிய வண்டு என்று. இந்த தாமரைகளையும் குவளைகளையும் நோக்கிய அந்த வண்டுகள் அதிசயம் எய்தி புக்கு வீழ்ந்தன. அதிசயம் அடைந்து, இது என்ன ஆச்சரியம், தரையில் புதுமையாக ஒரு பூங்கொடி பூத்து பூத்து நிற்கின்றன. புதுமையான பல பூங்கொடிகள் பூத்து நிற்கின்றன. அவற்றில் எல்லாம் தண்ணீரில் பூக்கக்கூடிய தாமரைகளும் குவளைகளும் பூத்திருக்கின்றனவே, இது என்ன அதிசயம் என்று எல்லா வண்டுகளும் அதிசயம் எய்தி புக்கு விழுந்தன. அந்த தாமரை மீதும் அந்த கோழை மலையர்கள் மீதும் புகுந்து விழுந்தன. அவற்றின் மீது போய் மொய்த்தன. அலைக்க போகா, அவற்றை அவர்கள் விரட்டினாலும், அந்த பெண்கள் விரட்டினாலும் அவை போக மாட்டா. அலைக்க போகா, அழைத்தல் என்றால் விரட்டுதல், விரட்டினாலும் அவை போக மாட்டா என்று சொல்லுகிறார். இங்கு நளினங்கள் குவளையோடு மதிநுதல் வள்ளி பூப்ப. இங்குதான் அந்த உருவகத்தை நாம் எந்த அடிப்படையில் கம்பர் சொல்லியிருக்கிறார் என்பதை நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். மதிநுதல் வள்ளி என்று பெண்களினுடைய அந்த தோற்றத்தை குறிப்பிடுகிறார். பெண்கள் பூங்கொடி போல இருக்கிறார்கள். சாதாரண பூங்கொடி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பூங்கொடிக்கு, இந்த பெண்களாகிய பூங்கொடி எப்படி இருக்கிறது என்றால் பிறை நிலவு போன்ற நெற்றியை உடையதாக இந்த பூங்கொடி இருக்கு. மதிநுதல், முதல் என்றால் நெற்றி, மதிநுதல் என்றால் நிலவு போன்ற நெற்றியை உடைய வள்ளி என்றார். மதிநுதல் வள்ளி என்றால் நிலவு போன்ற நெற்றியை உடைய பூங்கொடி. அப்படிப்பட்ட பூங்கொடியானது நளினங்கள் குவளையோடு பூப்ப, தாமரை பூக்களை கோழை மலர்களோடு பூத்திருக்க என்று அந்த இடத்தில் சொல்லுகிறார். இந்த இடத்தில் தாமரை என்றும் குவளை என்றும் கம்பர் குறிப்பிடுவது பெண்களினுடைய அந்த முகத்தையும் கண்களை. பெண்களுடைய முகத்தை தாமரைக்கு ஒப்பிடுவதும் கண்களை குவளைக்கு ஒப்பிடுவதும் இலக்கிய மரபு. அதனால் ஒவ்வொரு பெண்ணினுடைய உருவமும் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு பூங்கொடியானது நிலவு போன்ற நெற்றியை உடைய ஒரு பூங்கொடியானது தாமரை மலரையும் அந்த தாமரை மலருக்குள் குவளை மலர்களையும் கொண்டிருப்பது போல இருக்கிறது என்று சொல்கிறார். இதை வண்டுகள் பார்க்கின்றன. சாதாரண மனிதர்கள் இப்படி பார்த்தாலும் இது பெண் தான் என்று யூகித்து அறிந்து கொள்வார்கள். சற்று மயக்கத்தில் பெண்ணினுடைய முகத்தை பார்த்து இது முகமா அல்லது தாமரையா என்று மயக்கத்தில் ஆடவர்கள் நினைத்தாலும் சட்டென்று அவர்கள் இல்லை, இது பெண்ணினுடைய முகம்தான் என்று தங்களுடைய மதி யூகத்தால் உணர்ந்து கொள்வதற்கு வழி உண்டு. ஆனால் இங்கு வண்டுகள் மனிதர்களைப் போல ஆறறிவு பெற்ற உயிரினம் அன்று. அவற்றுக்கு சிந்திக்கும் அறிவு அவ்வளவு கிடையாது. அவை தோற்றத்தை வைத்துத்தான் மதிப்பிடும் ஒவ்வொரு பொருளையும். இங்கு இந்த பெண்களை பார்த்தவுடன் பெண்களுடைய முகத்தை தாமரைகள் என்றும் அவருடைய கண்களை கோழைப்பூக்கள் என்றும் அவருடைய தோற்றத்தை பூங்கொடி என்றும் நினைத்துக் கொண்டு, ஆ, இந்த பூங்கொடியில் தாமரைகளும் குவளைகளும் வளர்ந்திருக்கின்றன, இது அதிசயம், நாம் தாமரையையும் குவளையையும் மொய்த்து அதில் உள்ள தேனை அருந்து போக வேண்டும் என்றால் நதிக்கரைக்கோ அல்லது குளக்கரைக்கோ பறந்து போக வேண்டும். ஆனால் இப்போது இந்த சோலைக்கு நாம் இருக்கும் இடத்தை தேடியே இந்த பூங்கொடிகள் இப்படி இத்தகைய பூக்களோடு வந்திருக்கின்றன, எனவே இன்றைக்கு நமக்கு நல்ல விருந்துதான் என்று நினைத்து அவையெல்லாம் பாய்ந்து வந்து பெண்களினுடைய முகத்தின் மீதும் கண்களின் மீதும் ஒழிக்க தொடங்கின. அதனால் அவர்கள் தடுமாறத் தொடங்கி விடுகிறார்கள். அந்த பெண்கள் அவர்கள் அந்த வண்டுகளை ஓற்றுகிறார்கள், விரட்டுகிறார்கள். ஆனால் அந்த வண்டுகள் போக மறுக்கின்றன. போக மறுப்பதற்கு ஒரு பொதுவான ஒரு கருத்தை கடைசி அடியில் சொல்லுகிறார். புதியன கண்ட பொழுது விடுவரோ புதுமை பார்ப்பார். எப்போதும் புதுமையை நாடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் எங்காவது ஒரு புதுமையான காட்சியை கண்டுவிட்டால் அந்த இடத்தை விட்டு வரவே மாட்டார்கள். அதை அணு அணுவாக அங்குலமாக ரசித்துத்தான் அந்த இடத்தை விட்டு அவர்கள் வெளியே வருவார்களே தவிர மேம்போக்காக அந்த இடத்தை கடந்து சென்று விட மாட்டார். இது புதுமையை நாடுபவர்களுடைய இயல்பு. இதை நாம் இப்போது கூட பார்க்கிறோம். ஏதாவது ஊர்களுக்கு நாம் நண்பர்களோடு சேர்ந்து போகும்போது சாதாரணமாக பார்த்து விட்டு கடந்து வரக்கூடிய நண்பர்களையும் நாம் பார்த்திருப்போம். ஆனால் சில புதுமையான காட்சிகளை அப்படியே ரசித்து அதில் லயித்து அந்த இடத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரத்தில் இடம்பெயர்ந்து வராத சில நண்பர்களையும் நாம் பார்த்திருக்கோம். அவர்களுடைய மனநிலை அப்படிப்பட்ட அந்த புதுமையான காட்சியில் அவ்வாறு அவர்கள் ஒன்றி போய்விடுவார். அவர்கள் அதை அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டுவிட மாட்டார். இது இயல்பு. இது உலகத்தில் புதுமையை நாடுபவர்களுடைய இயல்பு. அந்த பொதுத்தன்மையை இந்த வண்டுகளோடு கொண்டு வந்து சேர்க்கிறார் கம்பன். புதியன கண்ட பொழுது விடுவரோ புதுமை பார்ப்பார். புதுமையை பார்ப்பவர்கள், புதுமையை எதிலும் புதுமையை நாடி நாடி பார்க்கக்கூடிய தன்மை உடையவர்கள் புதியன கண்டபோது, அப்படி புதியனவற்றை பார்த்த வேளையில் விடுவரோ, அவற்றை விடுவார்களா என்ன? விடமாட்டார்கள். அதை போலவே இந்த வண்டுகள் அந்த பெண்களை விடவில்லை. பெண்கள் வண்டுகளை எவ்வளவோ ஓட்டி ஓட்டி பார்த்தோ அது ஓடவில்லை, மேலும் மேலும் பெண்களை மொய்த்தன என்று சொல்கிறார். இதில் நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு அணி இருக்கிறது, ஏற்று பொருள் வைப்பணி. நாம் ஏற்கனவே ஒரு பாடலில் பார்த்தோம் அல்லவா, அந்த வண்டி சக்கரங்கள் உருண்டு உருண்டு கரும்பாறைகள் எல்லாம் பொன்னிற பாறைகளாக மாறிவிட்டன என்று சொல்லிவிட்டு மேலோரோடு சேர்ந்த சிறியவர்களும் அந்த மேலோர் போல் மாறிவிடுவார் என்று பொதுவான ஒரு கருத்தை சொல்லி அந்த வர்ணனையை கம்பர் செய்திருந்தார் அல்லவா. அதை போல இங்கு ஒரு பொதுவான கருத்தை சொல்லுகிறார். புதியன கண்ட பொழுது விடுவரோ புதுமை பார்ப்பார். புதுமையை நாடுபவர்கள் புதியனவற்றை கண்டபோது விடமாட்டார்கள் என்ற ஒரு பொது தன்மையை சொல்லி, அதை போல வண்டுகளினுடைய இந்த சிறப்பு தன்மையை இருந்தது என்று நிரூபிக்கிறார். அந்த வண்டுகள் புதுமையான இந்த பூக்களை பார்த்தவுடன் தரையில் நிற்கின்ற பூங்கொடியில் தாமரை பூக்களையும் குவளை பூக்களையும் பார்த்தவுடன் இந்த வண்டுகள் அந்த பூக்களை விடாமல் போய் மொய்த்தன என்று காட்சிப்படுத்தி நமக்கு காட்டினார். இவ்வாறாக இந்த பாடல் அமைந்தது. இது ஒரு அரிய கற்பனை நயம் பொதிந்த ஒரு பாடல். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஐயா இதுல மழலை தும்பி அப்படின்னா, மழலை அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை போல, குழந்தை வண்டு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல வந்து அதுல மதி இல்லாத வண்டு அப்படின்னு எடுத்துக்கணுமா? மழலை தும்பி என்பதற்கு நீங்கள் சொல்வது போல குழந்தையைப் போல இளம் பருவமுடைய வண்டு, வண்டுகளில் மிகவும் இளைய வண்டுகள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் அந்த மழலை என்பதை அந்த பேச்சு, மழலை பேச்சுக்கு எடுத்துக்கொண்டு மழலை பேச்சு போல ரீங்கரிக்கின்ற, இனிமையாக ரீங்கரிக்கின்ற தும்பிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்டால் எல்லா வகையான தும்பிகளுக்கும் அது ஆகிடும், பெரிய தும்பிகள் சின்ன தும்பிகள் எல்லாவற்றுக்கும் பொதுவாக ஆகிடும். மழலை என்பதற்கு மழலை பருவம் என்று எடுத்துக்கொண்டால் இளைய வண்டுகள் என்று மட்டுமே எடுத்துக்கொள்ள. ஏதோ ஒரு பாடல் உண்டு, புதிய பூ இது பூத்தது இளைய வண்டுதான் பார்த்தது என்று. அதே போல மழலை தும்பி என்பதற்கு இளைய வண்டு என்று பொருள் எடுக்கும். சரிங்க ஐயா, கொய்தலுக்கு என்ன விளக்கம் சொன்னீங்க ஐயா? பூ கொய்த கொய்தல் என்றால் பறித்தல் என்று. இப்போது கூட அது வழக்கத்தில் உள்ள வார்த்தை தானே, கொய்தல் பூ கொய்தான். சரி. கொய்தல் என்றால் தலை கொய்தால், தலை கொய்தல் என்று கூட வரும். தலை போர்க்களத்தில் தலை எதிரிகளின் தலையை கொய்தான் அவன் என்று கூட வரும் சில இடங்கள். கொய்தல் என்பது பறித்தல் என்ற பொருள். ஐயா, அந்த இதுல இன்னொரு பொருள் வருவது போல தோன்றுகின்றது. அதாவது வண்டுகள் வந்து இதுல வந்து புதியன பார்த்து பார்த்தது புதியன கண்டது பொழி போல் பொழுது விடுவரோ புதுமை பார்ப்பார். அதுல வந்து இன்னொரு பொருளும், அதாவது வண்டுகள் இது இது இதுவரைக்கும் நிறைய தாமரை மலர்களும் குவளை மலர்களின் தேனை அருந்திருக்கும், இது புதியதாக இருக்கின்றதே என்று கூட எடுத்துக்கலாம். இந்த மகளிர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்களே அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அதுதான் அது புதுமை என்பதற்கு. அதைத்தானே நானும் சொன்னேன், இது இல்ல, புதுமையான தாமரைகளாக இருக்கிறது. மகளிர் மற்ற மகளிர் மகளிர்னு அது நினைக்கல, அதாவது நீங்க என்ன சொல்றீங்க திரும்ப இல்ல சொல்லுங்க. இல்ல அதாவது இப்ப வந்து அந்த அந்த தோட்டத்திலோ மற்ற இடத்திலோ அந்த வண்டுகள் அயோத்தி நகரத்திலிருந்து அல்லாம மற்ற நகரத்து பெண்களும் வந்திருப்பாங்க. ஆனா இந்த பெண்கள் வரும்பொழுது இன்னும் வேற ஏதோ புதுமையாக வந்திருக்கின்றது என்று கூட இன்னும் அப்படி சொல்றீங்க, அதாவது அந்த இடத்துக்கு ஏற்கனவே வேறு வேறு தேசத்து பெண்கள் கூட அந்த பாதையில் போயிருக்கலாம். ஆனால் இப்போது இவர்கள் வந்திருப்பதனால் மற்ற பெண்களோடு இவர்கள் புதுமையாக இருக்கிறார்கள் அப்படின்னு மற்ற பெண்களோடு ஒப்பிட்டு சொல்கிறீர்கள். அப்படி அப்படி அப்படியா? அது அது ரொம்ப நீங்க தொலை தூரமா சிந்திக்கிறீர்கள். அது அப்படியே எடுக்கலாம், அது அதுக்கும் இடம் உண்டு. அதாவது அது ஏற்கனவே உண்மையிலே அந்த பாதையில் பலர் போயிருக்கத்தான் போயிருப்பார்கள், ஏற்கனவே போயிருப்பார்கள். ஆனா இவ்வளவு கூட்டமாக போயிருப்பார்களா என்பது ஒரு கேள்வி. நிறைய பேர் வந்திருக்கிறார்கள், ஏதாவது ஒரு சிலர் அப்படியே போயிருக்கலாம், அந்த பாதையில் போயிருக்கலாம், அப்போது அது மொய்த்திருக்கலாம். இப்போது பெரும் கூட்டமாக வந்திருப்பதால் எல்லா வண்டுகளுக்கும் மொய்ப்பதற்கு இடம் இருக்கிறது. முன்பு ஏதோ ஒரு சில பெண்கள் அந்த பக்கம் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு சில வண்டுகள் மொய்த்து விட்டு போயிருக்கலாம். நிறைய பேர் வந்திருப்பதனால் எல்லா வண்டுகளும் மொய்ப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிவிட்டது. நீங்கள் சொல்லுவது போல ஏற்கனவே வேறு பெண்களை மொய்த்து அவர்களுடைய தன்மையை அறிந்த அந்த வண்டுகள் இப்போது இந்த பெண்களை மொய்ப்பதனால் இவர்கள் வேறுபட்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கலாம். அப்படி நினைக்கும் போது என்ன அர்த்தம் வருகிறது என்றால், அயோத்தி பெண்கள் தான் மற்ற நகரத்து பெண்களை விட மிகவும் அழகானவர்கள் என்ற ஒரு பொருள் வருகிறது. அது அது எடுத்துக்கொள்ளக்கூடியது, அது நீங்கள் சொல்வது எடுத்துக்கொள்ளக்கூடியது. அயோத்தி இது அயோத்தியை சிறப்பிப்பதாக இருக்கு இது பொது. ஆனால் பொதுவாக பெண்களினுடைய தன்மையைத்தான் கம்பர் அப்படி சொல்லி இருக்கிறார். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய பொருளுக்கும் இங்கு இடம் இருக்கு. அப்படி எடுத்துக்கொண்டால் அது அயோத்தி பெண்கள் தான் மற்ற ஊர் பெண்களை விட அதிசயமானவர்கள் பொருள் வரத்தன்று. அப்படியும் எடுக்கலாம், தவறில் ஆனால் இதில் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளுக்குள் அப்படி போய் எந்த உரையாசிரியரும் இதெல்லாம் உரை சொல்லவில்லை, சும்மா புதுமையாவே சிந்திக்க அது அப்படி கடைசி எடுக்கலாம் இல்ல தவறு. கடைசி வரியில சொல்றதா இல்ல, அது புதுமை பார் புதுனை புதினு கண்டு. ஆமாம், ஏன்னா அப்படி சிந்திக்கலாம், ஏன்னா இதுவரைக்கும் அந்த வண்டுகளை என்ன பெண்களையே பார்த்திருக்காதா? இப்ப கம்பர் சொன்ன முறைப்படி பார்த்தால் பெண்களையே பார்க்கவில்லை அந்த வண்டுகள். இப்போதான் புதுமையாக அந்த பெண்களை பார்க்கின்றன, அதனால புதுமையை கண்டுவிட்டது போல அந்த பெண்கள் மீது மொய்க்கின்றன. நீங்கள் சொல்வதுபடி அது ஏற்கனவே சில பெண்களின் மீது மொய்ச்சிருக்கும், அந்த பாதையில் போனவர்கள் மீது மொய்ச்சிருக்கும். ஆனால் இப்போது இந்த அயோத்தி மாநகர பெண்களின் மீது மொய்க்கும் போது ஏற்கனவே மொய்த்த பெண்களை விட இவர்கள் புதுமையாக இருக்கிறார்கள் என்று அந்த வண்டிகள் மிகவும் குதூகலம் அடைந்து வேகமாக மொய்க்க தொடங்குகின்றன என்று சொல்லுகிறீர்கள். அதுவும் பொருந்தக்கூடும் தவறு, அப்படி பொருள் அது ஒரு அது பொருள் காண்பதில் புதுமை இல்லை. நன்றாகத்தான் இதுவே புதுமைதான் அது. அதாவது இது புதுமையா காட்டுவது இங்கு எதை காட்டுகிறார் என்றால், தாமரைகளும் ஓலைகளும் தண்ணீரில் மலரக்கூடியவை, அவை தரையில் இப்போது வந்து நிற்கின்றன, அதுதான் இங்கு புதுமையாக அவர் உணர்த்துவது. அவ்வளவுதான், அது அதுக்கு பொருள். அதோடு தான் நான் எல்லாராலையும் பார்ப்பார்கள் ஒரே ஆசிரியர். நீங்கள் எடுப்பது அதையும் தாண்டி எடுக்க, அதுவும் பொருந்தும். சரியா, புதுமைக்குள் புதுமை நீங்கள் காட்டுங்கள். இதுல அரிய சொற்கள் என்பது நளினம். நளினம் என்றால் தாமரை. திருமகளுக்கு நளினி என்ற ஒரு பெயர் உண்டு. நளினி என்ற பெயருடைய பெண்கள் எல்லாம் இருக்கிறார். நளினி என்றால் திருமகள் என்றார். அதனுடைய சொற்பொருள் என்னவென்றால் தாமரையில் இருப்பவள் என்றார். தாமரையில் இருப்பவள் பெயர் நளினி. ஐயா அது போல நளினமாக முதல், நடந்தார் அப்படின்னு சொல்றாங்களே, அது அது அது வேற ஒரு பொருளில் வருகிறது. அங்கு நளினம் என்பது அழகு, நல்ல லாபகம் என்றெல்லாம் பொருள். அந்த இடத்தில் நளினம் வருகிறது. இந்த இடத்தில் தாமரை என்ற பொருள். நாம் இப்போது நளினம் என்பதை நீங்கள் சொன்ன பொருளில் தான் பயன்படுத்தும். நளினமாக நடந்தார், நளினமாக பேசினார், நளினமான நடத்தை உடையவர் என்றெல்லாம் சொல்லுங்கள். அது ஒரு அழகு, நல்ல ஒரு லாபகமான தன்மை, அதை குறிப்பதற்கு நளினம் என்பதை நாம். இங்கு தாமரை என்ற பொருள். அதே போல முதல், முதல் என்பது நெற்றியை குறிக்கும். சிவபெருமானுக்கு கண்முதற் பெரும் கடவுள் என்று ஒரு பெயர். கண்முதல் கடவுள், கண் நெற்றியில் கண்ணுடையவன் என்பதனால் அவனுக்கு அவனை கண்முதல் கடவுள். முதல் என்பது நெற்றியை குறிக்கின்றார். அரிதாக சில திரைப்பட பாடல்களில் முதல் என்ற வார்த்தையை கூட சில கவிஞர்கள் பயன்படுத்தி நெற்றி என்ற முதல் என்றார். பள்ளி என்றால் பூங்கொடி. அது பூக்க பூப்ப அது இந்த அந்த பூங்கொடியானது நளினங்களையே குவளையோடு பூப்ப அதை நோக்கிய தும்பியானது அதிசயம் ஏறி புக்கு விழுந்தன. புக்கு என்றால் புகுந்து. அது நம்ம நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அந்த புத்தி என்ற வார்த்தை. அந்த புக்கான், அந்த பூனையாக அவன் புக்கான் என்று பார்த்தோமே அந்த பகுதி. புக்கான் என்றால் புகுந்தான். புகுதல் என்ற வார்த்தையுடைய இறந்த கால வினையெச்ச வடிவம் தான் புகு என்ற வார்த்தையின் இறந்த கால வினையெச்ச வடிவம். புக்கு விழுந்தன. அழைக்க போக, அழைத்தல் என்றால் விரட்டுதல். அப்படியே அழைத்தல், கையை அங்கும் இங்கும் ஆட்டி அதை ஓட்ட முயற்சி செய்தல். போக, போக மாட்டா, பலவின்பால் வினைமுற்றது. போகா என்றால் போக மாட்டா, போகாமல் அவை அது. போது என்பது கோழ்ந்து என்று இடையில் அந்த சிறப்பு எழுத்தை பெற்று அது வருகிறது. கோழ்ந்து என்று அது சில இடங்களில் அப்படி பொழுது. ஆக இது கடைசி அடி என்பது பொதுத்தன்மையை குறித்து மற்ற மூன்று அடிகளும் சிறப்பான ஒரு பொருளை சொல்லி நிற்பதனால் இது வேற்று பொருள் வைப்பதாக அமையும். வேறு சந்தேகம் உள்ளனவா? இல்லை ஐயா, அடுத்த பாடல் போகலாம். பூவா நளினங்கள், அந்த நளினங்கள் எப்படிப்பட்ட நளினங்கள் என்றால், நதியினும் குளத்தும் பூவா நளினம். அந்த பூவா நளினம் என்பது ஈறுகெட்ட எதிர்மறை பெயர். பூவா நளினம், பூவாத நளினம் என்பது பூவா நளினம். அடுத்து நீர் விளையாட்டு பட்டம். தாளையே கமலத்தாளின் மார்புற தழுவுவாரும், தோளையே பற்றி வெற்றி திரு என தோன்றுவார், வாழையே விரிந்ததென்ன பரந்த நீர் உந்துவாரும், வாழை மீன் உகழ அஞ்சி ஐந்தரை தழுவுவாரும். ஏற்கனவே பூ கொய்து அவர்கள் விளையாடினார். அந்த சோலையில் பார்த்த அந்த பூக்களை எல்லாம் பறிப்பதும் கோப்பதும் மாலையாக கட்டுவதும் அவற்றை அணிவதுமாக பூ கொய்து விளையாடி அவர்கள் அடுத்து அங்கு தடாகத்தை பார்க்கிறார். பார்த்து அதில் நீராடத் தொடங்குகிறார். அந்த நீரில் அவர்கள் ஆடிய போது என்னென்ன விளையாடல்கள் எல்லாம் நிகழ்த்தினார்கள் என்பதைத்தான் நீர் விளையாட்டு படலம் என்ற பகுதியில் கம்பர். இதிலும் கம்பருடைய கற்பனை அதனுடைய உச்சத்தையே தொடும் அளவிற்கு இருப்பதை நாம் இதிலும் அநேக பாடல்களும் ஏறக்குறைய 30 பாடல்கள். அதிலிருந்து ஒரு பாடலை இந்த தொகுப்பாசிரியர் எடுத்து இந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்களும் பெண்களுமாக இணைந்து நீராடுகிறார்கள், ஜோடி ஜோடியாக நீராடுகிறார்கள், கணவன் மனைவியாக சேர்ந்து சேர்ந்து நீராடுகிறார்கள். அப்போது அவர்கள் பலவிதமான நீர் விளையாட்டுகளில் ஈடுபடுகிறார்கள். இப்போது கூட நீரில் குதித்து விட்டாலே குதூகலம் தாங்காமல் மிகப்பெரிய அளவில் கூக்குரல் எழுப்பிக் கொண்டு ஆடுவதும் பாடுவதுமாக குதிப்பதுமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த தன்மையை அப்படியே கம்பர் காட்டியிருக்கிறார், நம் கண்முன்பை கொண்டு வந்து காட்டியிருக்கிறார். அந்த நீரில் குதித்தவர்கள் ஒருவர் மீது ஒருவர் தாங்கள் வைத்திருந்த அந்த வாசனை பொடிகள், தேய்த்து நீராடுவதற்காக வைத்திருந்த அந்த வாசனை பொடிகளை எல்லாம் மற்றவர்கள் மீது வாரி இறைத்தார்கள் என்று சொல்கிறார். வைத்திருந்த அந்த எண்ணெயை கூட மற்றவர்கள் மீது எடுத்து ஊற்றினார்கள் என்று சொல்லுகிறார். மாலை அணிந்திருந்த மாலையை எல்லாம் கழற்றி ஒருவர் மீது ஒருவர் வீசினார்கள் என்று சொல்லுகிறார். தண்ணீரை அள்ளி வாய் நிறைய அடக்கிக் கொண்டு அந்த தண்ணீரை எதிரே இருப்பவர் மீது வீச்சு அடித்தார்கள், வாயில் இருந்து கொப்பளித்து விளையாடினார்கள். அப்படி விளையாடுவது எல்லாம் கூட நீங்கள் கிராமப்புறத்தில் வாய்க்கால் ஆறுகளில் எல்லாம் கூட்டமாக குளிப்பவர்கள் விளையாடும் போது இப்படியெல்லாம் நீரை வாய்க்குள் அடக்கி கொண்டு மற்றவர்கள் மீது கொப்பளித்து எல்லாம் விளையாடுவார்கள். அப்படி விளையாடுவதா பிறகு தண்ணீரை கைகளால் அள்ளி அள்ளி மாறி மற்றவர்கள் மீது அடித்தார்கள் என்று சொல்கிறார். அந்த நீர்நிலைக்குள் உள்ளே மீன்கள் அப்படியே அங்கும் இங்குமாக ஓடுவதை குனிந்து பார்க்கக்கூடிய சில பெண்கள், என்ன இந்த நீர்நிலையும் கண்களை பெற்றிருக்கின்றனவே என்று அதிசயித்ததாக சொல்கிறார். அதாவது மீன்களினுடைய தோற்றம் நீர்நிலைகள் எல்லாம் கண்களை சேர்ந்ததாக எப்படி கண்களை மீன்களுக்கு ஒப்பிடுவது ஒரு மரபோ, அதை போல மீன்களை கண்களுக்கு ஒப்பிட்டு அந்த இடத்தில் காண்போம். அதை போல தாமரை, ஒரு பெண் தாமரை பூவோடு போய் இணைந்து நிற்கிறார். தாமரை பூவோடு தன் முகத்தை தாய்த்து வைத்துக் கொண்டு அவளுடைய நாயகன் தாமரை பூவுக்கும் தன்னுடைய நாயகிக்கும் வித்தியாசம் காண முடியாது, புக வேறுபாடு காண முடியாது. அதையும் ஒரு பூவாக நினைத்து விட்டு, தன் நாயினுடைய முகத்தையும் ஒரு பூவாக நினைத்து விட்டு, அவளை காணோமே நீருள் மூழ்கி விட்டாளா என்று நினைத்து கொண்டு தண்ணீருக்குள் மூழ்கி மூழ்கி தேடத் தொடங்கினான் என்று காட்டுகிறார். பல்வேறு விதமாக அந்த நீர் விளையாட்டை வர்ணித்துக் கொண்டே போவார் கம்பர். அந்த பகுதியெல்லாம் மூல புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்படி பலவிதமாக வர்ணனை செய்வார். அதில் ஒரு பாடல், இந்த பாடல், காளையை கவளத்தாளின் மார்புறத் தழுவுவாரும், கோளையை பற்றி வெற்றி திரு என தோன்றுவாரும், பாளையை விரித்ததென்ன பரந்த நீர் உந்துவாரும், வாழை மீன் உகழ அஞ்சு மைந்தரை தழுவுவாரும். இந்த பெண்கள் தங்கள் கணவன்மார்களோடு சேர்ந்து நீராடுகிறார்கள். நீராடும் போது அவர்களில் சில பெண்கள் கணவனுடைய மார்போடு தழுவிக் கொள்கிறார் அந்த நீரில். அவர்களுக்கு அந்த நீரில் நிலை கொள்ள முடியவில்லையோ, அல்லது அந்த நீரில் நீரில் இறங்கியதால் வந்த அந்த குதூகலமோ, ஏதோ ஒரு காரணத்தால் அந்த கணவனுடைய மார்பை இறுக தழுவிக் கொள்கிறார்கள். அப்படி தழுவிக் கொள்வது எப்படி இருக்கிறது என்றால், தாளையேல் ஆளையே கமலத்தாளின் மார்புற தழுவுவாரும், தழுவுவாரும் தாளை ஏய் கமலம். தாள் என்றால் தண்டு என்றார். கமலம் தாமரையினுடைய காற்று, தண்டு, தண்டை உடைய தாமரை. தண்டை உடைய தாமரையில் இருப்பவள் தாளையே கமலத்தாள். கமலத்தாள் என்றால் தாமரையில் இருப்பவள் என்றார். கமலத்தில் இருப்பவள் கமலத்தாள். தண்டை உடைய தாமரையில் இருப்பவளாகிய திருமகள், அந்த திருமகளைப் போல தங்கள் நாயகன் மார்பை சில பெண்கள் தழுவிக்கொள்ளும். அப்படி சில பெண்கள் இருக்கிறார். ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு விதமாக அங்கு காட்சி தருகிறார்கள். அதை வரிசையாக சொல்லி வருகிறார். சில பெண்கள் தங்கள் நாயகனுடைய மார்பை தழுவிக் கொள்கிறார்கள். அப்படி தழுவிக் கொள்வது எப்படி இருக்கிறது என்றால், திருமகள் திருமாலின் மார்போடு சேர்ந்திருப்பது போல இருந்தது என்று சொல்றாங்க. திருமாலின் மார்பில் திருமகள் இருக்கிறாள் என்று சொல்வது ஒரு மரபு. சிவனுடைய பாதி உடலில் சிவனின் மனைவியாகிய பார்வதி இடம்பெற்றிருக்கிறாள். பிரம்மதேவனுடைய நாவில் சரஸ்வதி இடம்பெற்றிருக்கிறாள் என்று சொல்வது போல, திருமாலனுடைய மார்பில் திருமகள் இடம்பெற்றிருக்கிறாள் என்று சொல்வது இலக்கியங்களுடைய மரபு, புராண இலக்கியங்களுடைய மரபு. அந்த தன்மையை இங்கு இந்த பெண்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறார் கம்பர். இந்த பெண்கள் நாயகனுடைய மார்பை தழுவி அப்படியே ஒட்டி நின்ற அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், திருமாலனுடைய மார்போடு அப்படியே இணைந்து இருக்கக்கூடிய திருமகளை போன்று இருக்கிறது என்று சொல்லி, அதுதான் அந்த முதல் அடியினுடைய ஒரு காளையை கவளத்தாளின் மார்புற தழுவுவாரும். கமலத்தாளை போல மார்புற தழுவுவார், தங்கள் நாயகனுடைய மார்பை இறுக தழுவிக் கொள்வார் என்று அர்த்தம். கமலத்தாளின் என்பது கமலத்தாளை போல என்றார். கமலத்தாள் என்றால் லட்சுமி, திருமகள், திருமகளை போல. அந்த இன் என்பது போல என்ற பொருளில் வருகிறது, ஓம உருவாக வருகிறதான் அந்த இடத்தில். இன் என்பது ஓமை உருவ பொருள், போல என்ற பொருளில் வருகிறது. அது சில இடங்களில் அப்படி வரும். நாம் ஏற்கனவே ஒரு இடத்தில் பார்த்தோம், கேளுண்ட ஒன்கண்ணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம். ஒன் கண்ணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம், ஒன் கண்ணார் என்றால் பெண்கள், பெண்களைப் போல திரிகின்ற செங்கால் அன்னம் என்று அந்த இடத்தில் நாம் ஏற்கனவே ஒரு பாடகையில் பார்த்தோம். ஒன் கண்ணாரின் இன் என்பது அங்கு போல என்ற பொருள் வந்து, அப்படி இலக்கியங்களில் அந்த இன் என்ற உருபு போல என்ற பொருள் தந்து, அதே போல இங்கும் அந்த பொருள் தந்து நிற்கும். கமலத்தாளின் என்றால் கமலத்தாளை போல என்றான், அதாவது லட்சுமியை போல மார்புற தழுவுவார், தங்கள் நாயகனுடைய மார்பை இறுக்கமாக தழுவிக் கொள்வாரோம். அப்படியாக தழுவிக் கொள்கின்ற சில பெண்களும், கோளையே பற்றி வெற்றி திரு என தோன்றுவாரும். சில பெண்கள் தங்களுடைய நாயகனுடைய தோள்களை பற்றி கொண்டு அப்படியே அந்த நீர்நிலையில் இட்டுக் கொண்டு, அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், வெற்றி திரு அதாவது ஜெயலட்சுமி, ஜெயலட்சுமி திருமாலினுடைய தோள்களை தழுவி நிற்பது போல இருக்கிறது என்று சொல்லி, திருமாலினுடைய தோள்களை தழுவுபவள் ஜெயலட்சுமி என்றார். திருமாலினுடைய மார்பை தழுவுபவள், அது பொதுவான எல்லா லட்சிக்கும் லட்சுமிக்கும் பொதுவான ஒரு லட்சுமி. திருமாலினுடைய தோள்களை தழுவி நிற்பவள் ஜெயலட்சுமி. இப்படி இந்த ஆண்களினுடைய தோள்களை தழுவி நிற்கக்கூடிய பெண்கள் திருமாலின் தோள்களை தழுவி நிற்கக்கூடிய ஜெயலட்சுமி போல காட்சியளிக்கிறார்கள் என்று இரண்டாவது அடியில் கம்பர் சொல்லி தோழையே பற்றி வெற்றி திரு என தோன்றுவாரும், தங்கள் நாயகனுடைய தோள்களை பற்றி நின்று கொண்டு வெற்றி திருமகள் போல காட்சியளிக்கக்கூடிய சில பெண்களும், காளையே விரிந்ததென்ன பரந்த நீர் உந்துவாரும், நீரை எடுத்து எடுத்து அப்படியே சிதறுகிறார், இடைவிடாமல் அந்த நீரை அப்படியே உந்தி உந்திய சிதறடிக்கிறார்கள். அப்படி சிதறடிக்கப்படக்கூடிய நீர் எப்படி இருக்கிறது என்றால் அது தென்னம்பாளை விரிந்திருப்பது போல இருக்கிறது, அல்லது கமுகம்பாளை விரிந்திருப்பது போல் இருக்கிறது. நம்பர் சொல்லுங்க, பாளை என்று சொல்லு, பாளை என்றால் தென்னம்பாளை, தென்னம்பாளை விரிந்திருப்பதை நீங்கள் பார்த்தீங்க, அது வெடித்து அப்படி விரிந்து இருக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த பாளைகள் பறந்து விரிந்து நாலா பக்கங்களிலும் அப்படி காட்சியளி, அதை போல தண்ணீரை அவர்கள் எடுத்து இடைவிடாமல் சிதறுவது அப்படி பாளை விரிந்து காட்சியளிப்பது போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி நீரை உண்டக்கூடிய சில பெண்கள் அங்கு இருந்ததாக நம்பர் நமக்கு காட்டுகிறார். பாளையே விரிந்ததென்ன பறந்த நீர் உந்துவார், பாளை விரிந்து இருப்பது போல அந்த பறந்த நீரை எடுத்து உந்துகிறார்கள், அதாவது சிதறடிக்கிறார்கள். அப்படி சிதறடிக்கக்கூடிய காட்சி பாளை விரிந்து இருப்பது போல இருக்கிறது. தூரத்தில் நின்று பார்க்கும் போது அந்த நீர் அப்படியே நாலா பக்கங்களிலும் அப்படி தெரித்து விழுவது, அப்படியே தென்னம்பாளை விரிந்து காட்சி அளிப்பது போல் இருக்கிறது என்று சொல்லி அப்படி நீரை உந்துகிறார்கள், சிதறடிக்கிறார்கள், அள்ளி சிதறடிக்கிறார்கள். அப்படி சில பெண்கள் அங்கு விளையாடுகிறார். அடுத்து மேலும் சொல்லுகிறார், வாழை மீன் உகழ அஞ்சி மைந்தரை அழுவாரும், அங்கு நீளமான வாழை மீன்கள் உகழுதல், உகழுதல் என்றால் அப்படியே புரழுது, அப்படியே பிறழுந்து நீந்தி அந்த வாழை மீன்கள் ஓடுகின்றன. அப்படி வாழை மீன்கள் அப்படி ஓடும்போது இவர்கள் மீதும் அது பட்டுக்கொண்டு போகிறது, இவர்களையும் உராய்ந்து கொண்டு அது போகிறது. அதனால் இந்த பெண்கள் அஞ்சி, இயல்பாகவே பெண்களுக்கு அந்த அச்ச சுபாவம் இருக்கும் என்பதனால் இவர்கள் அஞ்சி தங்களுடைய நாயகனை தழுவிக்கொள்கிறார், ஆடவரை தழுவிக்கொள்கிறார். வாழை மீன் உகழ அஞ்சி மைந்தரை தழுவுவாரும், மைந்தர் என்ற சொல் இங்கு ஆடவர் என்ற பொது பொருளில் வந்திருக்கிறது. மைந்தர் என்ற சொல்லை இப்போது நாம் பெரும்பாலும் புதல்வர்கள் என்ற பொருளில் பயன்படுத்திக்கிறோம், இன்னாருடைய மைந்தர் இவர் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம், அது புதல்வர்கள் என்ற பொருளில் இன்று பெரும்பாலான வழக்காக அது இருக்கிறது. ஆனால் மைந்தர் என்றால் பொது வழக்கில் ஆடவர் என்று அர்த்தம். இங்கு ஆடவர் அந்த நாயகர்களை குறிக்கிறது, அந்த பெண்களினுடைய நாயகர்களை குறிக்கிறது. வாழை மீன் அப்படி உகழும் போது அப்படி நீருக்குள் விழுந்து இவர்கள் மேனியை உராய்ந்து கொண்டு போகும்போது அவர்கள் அஞ்சி தங்களுடைய நாயகர்களை கட்டி தழுவிக்கொள்கிறார், பயந்து அவர்களை தழுவிக்கொள்கிறார். அவ்வாறாக சில பெண்கள் இருந்தார்கள். இந்த பாடலுக்கு முற்றுச்சொல் இல்லை, இப்படியெல்லாம் அவர்கள் இருந்தார்கள் என்று கடைசியில் ஒரு முற்று வார்த்தை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும், அழுவாருமாக அந்த பெண்கள் இருந்தார்கள் என்று நாம் ஒரு முற்று வார்த்தை சொல் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதே அமைப்பு முறையில் இன்னும் ஒரு 8 பாடல்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு பெண்களும் எப்படி எப்படி இருந்தார்கள் என்று இப்படியே வரிசையாக அவர்களும் இவர்களும் என்று எப்படி இந்த பாடல் அமைப்பு முறை இருக்கிறதோ இதே அமைப்பு முறையில் இன்னும் 7 பாடல்கள் வருகின்றன. அந்த 7வது அந்த 8வது பாடலிலும் முற்றுச்சொல்லை கம்பர் கொடுக்கவில்லை, அப்படியே விட்டு விடுகிறார். அந்த 8வது பாடலில் நாம் ஒரு முற்றுச்சொல் கொடுத்து இவை அனைத்தையும் ஒரே தொடராக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எட்டு பாடல்களையும் ஒரே தொடராக ஆக்கி கொண்டு ஒரு முடிவு கொடுத்து கருத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ளும். இங்கு இந்த ஒரு பாடலிலேயே நாம் ஒரு முடிவு கொடுத்து கருத்தை உள்வாங்கி தழுவாருமாக அந்த பெண்கள் இருந்தார்கள் என்று ஒரு புகிச்சொல்லை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பாட்டின், இதில் சந்தேகங்கள்? ஐயா, பாலையே விரிந்தது என்ன? அதுக்கு பாலைனா எனக்கு என்னன்னு தெரியாது ஐயா, இன்னொரு முறை சொல்ல முடியுமா? அது தென்னை பாலைன்னு சொன்னீங்க. பாலை என்ன? அந்த தென்னம்பாலை நீங்கள் பார்த்தது இல்லையா? தென்னை மரத்தில் அந்த பாலை அப்படியே விரிந்து கிடக்கும். அந்த தேங்காய் அதாவது பூஸ் அதில் தேங்காய் காய தேங்காய் வரதுக்கு முன்னாடியே குலையாகி வர்றது. காய்ச்சி அது பாலை சிதறி கிடைக்கும். அதுதான் நாளாக நாளாக அதில் அதில்தான் தேங்காய்கள் குலையாக காய்க்க தொடங்கும். அந்த தேங்காய்கள் குலையாக காய்ப்பதற்கு முன்பு அது சிறியதாக இருக்கக்கூடிய பருவத்திற்கு பேர் தான் பாலை என்று. அதை கூகுள்ல அப்படி போட்டிங்கன்னா விரிந்து வருது பாருங்க, கிடக்கும். தென்னம்பாளையன்னு போட்டிங்கன்னா தேங்காய் வர்றதுக்கு முன்னாடி அந்த பூ விரியும், விரிஞ்சு அப்படி பெருசா வரும். சரி, நான் பார்க்கறேன். நன்றி. அதுல இருந்தா தேங்காவே வரும், அது ரொம்ப குட்டியா இருக்கும், அப்புறம் அந்த பூ அப்படி காயா மாறி பெருசா. சரி, அதை வந்து எப்படி பரந்த நீர் உந்துவாரும்க்கு? அதாவது நீங்க அதை எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா அது நாலா திசையிலையும் அப்படி விரித்து கிடக்கும். நீங்க சில இடங்களில் பார்த்திருப்பீர்கள், பாருங்க, சில பொது சதுக்கங்களில் தண்ணீர் அப்படியே உள்ளு குளிர்ந்து குழாய்கள் மூலம் பீச்சி அடிக்கப்படுவதை நீங்கள் பார்த்தீங்க. ஒரே ஒரு ஒரு குழாயிலிருந்து அப்படியே நாலா பக்கங்களிலும் அது அப்படியே வரும். ஒவ்வொரு துவாரத்திலிருந்து நாலா பக்கங்களிலும் அப்படி சிதறி விழு. அது பார்த்தா கிட்டத்தட்ட அந்த பாலை மாதிரியே இருக்கும். அதை போல தண்ணீரை இவர்களும் பீச்சி அடிக்கும். நாலா பக்கங்களையும் அப்படியே அடைந்து விழுவதைத்தான் இங்க அவாறு, அந்த தோற்றத்தை தான் அவாறு அம்பரு அந்த ஓமைப்படுத்தி. படத்தை, அந்த படத்தை, தென்னம்பாளை படத்தை வந்து சாட்ல போட்டிருக்கோம். அது நீங்க கூகுள் சரி, பண்ணீங்கன்னா தெரியும் பாரு. சிறப்பு. ஆ, அதோ அதான் கூகுள் ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ் தான் அவர் போட்டிருக்காரு. நன்றி, நன்றி. பாத்தீங்களா ஓரளவாவது இருக்கா? ஆமாம் ஐயா, இப்போ புரியுது. நல்லா. பொதுவாக இந்த பாலையை பாலையை சிரிப்பு சிரிப்புக்கு பெண்களின் சிரிப்புக்கு உவமையாக்குவது இலை ஒரு இலக்கிய மரபு. அதை நீங்கள் திரைப்பட பாடலில் கூட கேட்க, அதாவது தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த கண்ணம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. இதேதான் பாருங்க, இது எப்படி நீர் நீர் இப்படிதான் சிதறும் அப்படின்னு சொல்லியிருக்க, அப்படியே இருக்கு பாருங்க. நீர் சில இடங்களில் நீர் இப்படி சிதறும்படி எல்லாம் அலங்காரம் செய்து வைத்திருப்பாரு, அப்படியே சிதறி கொண்டே இருக்கும். அதே போல நீரை அப்படியே சிதறடிக்கிறார், அப்படியே தண்ணீரை அப்படியே அள்ளி தெளிக்கிறார்கள். இடைவிடாமல் அப்படி செய்வதனால் அது பார்ப்பதற்கு பாலையின் தோற்றத்தோடு இருந்தது என்று கப்பர் சொல்லியிருக்கிறார். இந்த பாலையைத்தான் பெண்களினுடைய சிரிப்புக்கும் ஓமைப்படுத்துவது புலவர்களுடைய வழக்கம். ஒரு திரைப்பட பாடல், அது தாழையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடந்து வாழையிலை போல வந்த கண்ணம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா என்று முதலில் அந்த ஆண் பாடுவான், அடுத்து அவள் பாடுவான். ஆளையாம் சிரிப்பிருக்கு பக்குவமாய் குணம் இருக்கு, ஆளளவும் ஆள் அழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா, இந்த ஏழைகளுக்கு என்ன வேண்டும் சொல்லையா என்று அந்த பெண் பாடுவான். சொல்லும் போது பாளையாம் சிரிப்பிருக்கு என்று அவள் சொல்லுவார். திரைப்பட பாடல்களில் அரிதாக பெண்களின் சிரிப்பை பாளைக்கு ஓமைப்படுத்திய இடம் இந்த இடம்தான். இலக்கியங்களில் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம் பாளை போன்ற சிரிப்பு பல இடங்களில் வரும். பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகளில் பல இடங்களில் சிரிப்பை பாளை சிரிப்பு என்று பல இடங்களில். அது ஏன் பாளை சிரிப்பு என்று சொல்லப்படுகிறது என்றால் இந்த பாளையையும் அந்த சிரிப்பையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. இது வந்து ஒரு விதமான பளிச்சென்று இருக்கு பாருங்க. அது அதை போல அந்த சிரிப்பு இருக்கும். அது அதற்காக அந்த பாலை சிரிப்பு சிரிப்பு பாலையோடு அந்த சிரிப்பை ஒப்பிட்டு சொல்லு. சிறப்பு ஐயா, அனைவருக்கும் நன்றி ஐயா விளக்கம். இது யார் படம் அனுப்பும்போது நல்ல படமா? பிரகாஷ் அனுப்பியிருக்காரு ஐயா. ஐயா நேராயிடுச்சு, இதோட பாடல் இன்னைக்கு நிறுத்திக்கலாமா? நேராயிடுச்சா? ஆ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம். ஆமாம், ஒரு நேரம் மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் வேற சந்தேகங்கள் இருந்தால் ஐயா ஒரு ஒரு 2 நிமிடம் நான் திரும்பி வரேன். நீங்கள் பேசின்றீங்க 2 நிமிடம். படிச்சிடலாம்.